ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை. முதலில் பூர்வாங்க பூஜை, விக்னேஸ்வர பூஜை ஆச்சமனம் செய்யவும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர.